வந்தாளப்பா வந்தாளப்பா, வந்து ஜன்னலிலே நின்னாளப்பா, சொன்னாளப்பா சொன்னாளப்பா, சொக்கு பொடி போட்ட கண்ணாலப்பா. வந்தாளப்பா வந்தாளப்பா, வந்து ஜன்னலில் நின்னாளப்பா, சொன்னாளப்பா சொன்னாளப்பா, சொக்கு பொடி போட்ட கண்ணாலப்பா. ஊரு மச்சுரல் குணம் மட்டும்தான், சொத்து சொகம்னு சொன்னாளப்பா. வந்தாளப்பா வந்தாளப்பா, வந்து ஜன்னலில் நின்னாளப்பா, சொன்னாளப்பா சொன்னாளப்பா, சொக்கு பொடி போட்ட கண்ணாலப்பா. மாசத்தில மார்கழி மாசம், வருஷத்தில ஒரு தரந்தா, மனசுக்குள்ள கேட்டுக்கிட்டாளே மறுபடியும் ஒரு வரந்தா. மாசத்தில மார்கழி மாசம், வருஷத்தில ஒரு தரந்தா, மனசுக்குள்ள கேட்டுக்கிட்டாளே சொன்னாளப்பா, சொக்கு பொடி போட்ட கண்ணாலப்பா.